மாலையில் தொடும்போது ஐயோ, மாலையில் தொடும்போது ஐயோ, ராத்திரி நடு ராத்திரி தட்டலை ஐயோ. தமிழ் பேசையிலே ஐயோ, நானுதை கேட்கையிலே ஐயோ, காதலில் கங்காடுகள் ஐயோ ஐயையோ. சுபாஷை ஐயோ, நீ சின்னும் பாஷை ஐயையோ.